கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே. அன்பே இது உண்மையே, இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே. அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி, அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி, ஆனந்தம் காணும் நேரம் தானே உள்ளத்தின் ஆசையே. உன்னை உன்னை தேடுதே, உன்னை உன்னை தேடுதே. கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே, மானே மலரினும் வெள்ளியது காதலே. ஏ கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே, மானே மலரினும் வெள்ளியது காதலே. மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே, மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே. காவிய கலையே ஓவியமே, கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே, இந்த காவிய கலையே ஓவியமே.